ஆனந்த், வணக்கம். ஸ்ரீதர், போதுமான அளவுக்கு மேலே நூல்கள் வழியாகவே ஆதாரம் கொடுத்துருக்கிறாரு. எல்லா நூல்கள்லையும் பூமியினுடைய வரை விளக்கணும், புறநானூரில் வருது பாருங்கள், பூமியினுடைய வரை விளக்கணும், பூமி எப்படி இயங்குது, பூமியினுடைய உள்கட்டமைப்பு என்ன, எதை கொண்டு பூமி இயங்குகிறது, எப்படி பூமியை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா விதியும் அதில் வருது பாருங்கள். இந்தமாரி உலகத்தில் எந்த ஒரு நூல்லையும் எந்த ஒரு மொழியிலையும் இல்லை. இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணும்னு நினைக்கிறீங்க? நெல்லை கண்டுபிடிச்சவனுக்கு பேரே, தான் பேரையே நெல்லில் வச்சுக்கிட்டு நெல்லையப்பாங்கிற பேரும், நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலிங்கிற பேரும், நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருத்தெளிச்சேருங்கிற பேரும், ஏற்கலப்பையே தன்னுடைய ஆயுதமாக ஏந்திய ஒருவனை இன்று வரையும் நம்ம வந்து கடவுளாகவே வழங்கிட்டு வரோம். பூமியில் நீரை நிறுத்துறதுக்காகவே, நீரை நிறுத்தி அதில் விளையிற ஒரே ஒரு தானியமாக நெல் தான் இருக்குது. இன்னமும் இறைவன் நெல்லை விதைத்தலிலே, இறைவன் நெல்லுக்கு வேலி கட்டியலில்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் விழா எடுத்து கொண்டாடிட்டு வரோம். பழைய பதிவுகளெல்லாம் தேடி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் நான் மீண்டும் மீண்டும் எல்லா விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு காலம் விரயமாயிட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு குழு கூட்டத்தில் வந்து சந்திங்க, நிறைய நேரம் இருக்கும், நிறைய நண்பர்களோடு பேசலாம். முதல்ல புரிந்துணர்வுக்கு வாங்க, என்ன நடக்குது, உண்மையாக பொய்யா, யார் எதை சொன்னாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் ஒத்துக்க வேண்டாம். நூல்களில் இருக்கிறதுங்கிறது உண்மைதானா, அதைத்தான் நம்ம செய்கிறோமா. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நான் சோறு தின்ட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் நாலு தரமே சோறு தான் திங்கிறோன்னா, இப்போ வந்து அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும், நம்ம சாப்பிட்டுருக்கோங்கிறது தான் ஆதாரம். அதுபோலவே பூமியின் வரைவிலக்கணம் அன்னைக்கு எழுதின இலக்கணம் இன்றைக்கும் வேலை செய்துங்கிறது தான் உண்மை. இன்றைக்கும் நிலம் நீர் கொள்ளும், நீரை தீ கொள்ளும், தீயை காற்று கொள்ளும், காற்றை வெளிக்கொள்ளும் என்பது உண்மை. அப்போ வெளியிலேருந்து பூமியை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விதி இதில் வருது பாருங்கள். இந்த அடிப்படையில் தான் பூமியினுடைய விரிவாக்கமே வருது, சரியா? இந்த மாதிரி பூமியில் நீரை கொள்றதுக்காக தான், நீரை கொள்ள வைப்பதற்காக, அதாவது வாங்குவதற்காக, நீரை கட்டுவதற்காகத்தான் நெல்லுங்கிற ஒரு பொருளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சரியா? பூமியினுடைய வரைவிலக்கணம் மிக அற்புதமாக தமிழில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை விட இன்னும் என்ன ஆதாரம்னு, நிறைய ஆதாரம் வேணும்னா நேரடியாக வாங்க, ஒத்த வரியில் பதில் சொல்ல முடியாது. நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் குழுவிலேயே கேளுங்க, தனிப்பதிவே வேண்டாம். நன்றி, வணக்கம்.